மியா மியா பூனை போல சுத்தி வந்தேனே, தோக்கு பீசு போல இருந்த ஹீரோ ஹக்கினிய. மியா மியா பூனை போல சுத்தி வந்தேனே, தோக்கு பீசு போல இருந்த ஹீரோ ஹக்கினிய. பல பல்பு கூட வாங்கித்தானே இன்னுமே திருந்தலையே, உன் பேசு மட்டும் பார்த்தாலே நினைச்சாலே பாயுது.